முரைதானா முகுந்தா சரிதானா சனந்தா முரைதானா முகுந்தா சரிதானா சனந்தா முரைதானா முகுந்தா சரிதானா சனந்தா பூவையர் மீது கண்மீவது மோரையா பாவையின் நெஞ்சு தினம் தேகின்ற பீரையா போதுமே நீ கொஞ்சம் துயில் கொள்ளடா கண்ணா நீ தூங்கடா என் கண்ணா நீ தூங்கடா புந்திரரில் மலை சுமந்தது போதுமே கண்ணா நீ தூங்கடா என் கண்ணா நீ தூங்கடா உன்னிதழில் குழலி சேர்ந்தது போதுமே கண்ணா நீ தூங்கடா என் கண்ணா நீ தூங்கடா கண்ணா நீ தூங்கடா என் கண்ணா நீ தூங்கடா ஆசாரா ரிசனி கபமக ரிபமக ரிசா சனி பத சப்பமக கண்ணா.